சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். மாலடைந்து மதிலரங்கன் மாலையவர் தன் மார்பிலே மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். மாலடைந்து மதிலரங்கன் மாலையவர் தன் மார்பிலே மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள், மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள். மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். தங்கள் நேசனை ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட. அன்புடல் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால், அன்புடல் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால். மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், பூ மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். பூ மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், பூ மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள்.